வணக்கம், ராஜதுரை பேசுகிறேன். இதில் வந்து இந்த பஞ்சகவ்யா மற்றும் பூச்சிகளுக்கான தீர்வு கேட்டிருக்கிறீங்க. பஞ்சகவ்யா வந்து நல்ல தரமான பஞ்சகவ்யா அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வாசம் வந்து வரும்னு சொல்லி சொல்லுவாங்க. பூச்சிகளுக்கான இது வந்து நீங்கள் பூச்சி விரட்டிகள் இருக்குது, பத்து இலை கஷாயம் அது மாதிரி பூச்சி விரட்டிகள் இருக்குது, நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு அதிகமான தகவல் தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆண்டிமடம் செந்தில வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அவர் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டுருக்காரு. மற்றபடி நம்ம தமிழர் வேளாண்மையில் வந்து பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து பெருசாக பண்ணுறதில்ல. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையே நம்ம மாற்றுறோம். ஒரு ஒரு பயிருக்கு தேவையான சூழலை வந்து நம்ம வடிவமைக்கிறோம். நீர், காற்று, வெப்பம் இதெல்லாம் வந்து சரி சமமாக அதுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர்களை வந்து வடிவமைக்கிறோம். நம்ம ஜோகோ ரமேஷ் பண்ணையில் நம்ம பண்ணியிருக்கிறோம். அது வந்து கடலைக்கான ஒரு மாதிரி வந்து பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாக வந்து ட்ரெஞ்ச் எடுத்துருக்குறோம். ட்ரெஞ்ச் எடுத்து அதில் வந்து கடலை போட்டு அதில் வந்து நம்ம வந்து கடலை பயிர் பண்ணி அதில் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து காமிச்சிருக்கிறோம். நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே பாருங்கள். உங்களுக்கு வந்து நேரில் வந்து பண்ணைகளை வந்து பாருங்கள். புஞ்சை வடிவமைப்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த அடிப்படையை தான் முதல்ல மாற்றணும். அடிப்படையை மாற்றினீங்கன்னா உங்களுக்கு பயிர் வந்து அற்புதமாக வரும். நீங்கள் வந்து இதை யார் யார் பண்ணைகளில் பண்ணியிருக்காங்களோ அவங்கள அந்த பண்ணைகளை பார்த்து அதில் வந்து முன்னேற்றம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நீங்கள் மேற்கொண்டு தொடர்ந்துக்கொள்ளலாம். நம்ம தமிழ்நாடு மாநகராட்சி கூட்டமைப்பிலிருந்து மாதம் மாதம் ஒரு கூட்டம் நடத்துகிறோம். அதோடய அறிவிப்புகள் இதில் வரும். அந்த அறிவிப்புகளை பார்த்து நீங்கள் வந்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா மேலும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு தற்சமயம் நீங்கள் வந்து பஞ்சகவ்யா அடிச்சுக்கோங்க, பூச்சி மருந்து நீங்கள் அடிச்சுக்கோங்க. அதை பற்றி நாங்கள் வந்து நம்ம வந்து அதை எதிர்க்கலை. அது வந்து அதிகப்படியான வேலை அப்படின்ட்டு தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம அதையும் தாண்டி போகிறோம். நம்ம அதெல்லாம் வேண்டாம், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம அதையும் தாண்டி நம்ம போகிறோம். அதனால் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு வந்து நீங்கள் ஒரு தற்காலிக விஷயமாக வந்து தற்காலிக தீர்வாக வந்து பஞ்சகவ்யா பூச்சி மருந்துலாம் நீங்கள் அடிச்சுக்கோங்க. அடுத்த பருவத்திலேருந்து நீங்கள் வந்து புஞ்சைக்கான மாதிரியில் வடிவமைச்சு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். அது நீங்கள் நேரில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு வாட்டி நீங்கள் வந்து சந்திச்சிங்கன்னா இன்னும் நிறையா தகவல் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.